அத்தியாயம் 15. மரண இருளின் பள்ளத்தாக்கில் கிறிஸ்தியான். அதன் பிறகு கிறிஸ்தியான் மரண இருளின் பள்ளத்தாக்கை அடைவதை நான் என் கனவில் கண்டேன். அப்போது இருவர் அவனுக்கு எதிராக ஓடி வந்தார்கள். ஐயா, நேரே போகாதீர்கள், இந்த பள்ளத்தாக்கு முழுவதும் ஒரே இருளாக இருக்கிறது. கொடிய மிருகங்களையும் விகாரமான ஜந்துக்களையும் அங்கே கண்டோம். எங்கும் வேதனையில் துடிப்பவர்களின் கூக்குரல் தான் கேட்கிறது என்று அவனை தடுத்தார்கள். ஆனால் கிறிஸ்தியானோ, நான் செல்ல வேண்டிய வழி இதுதான், எனவே திட மனதோடு இதில்தான் செல்வேன் என்று கூறியபடி நேராக சென்றான். மரண இருளின் பள்ளத்தாக்கின் நடுவே சென்ற பாதை மிகவும் குறுகலாக இருந்தது. அதன் இடது புறம் ஆழமான குழி காணப்பட்டது. வலது புறம் ஒரே சதுப்பு நில காடாக காட்சியளித்தது. இரண்டு புறமும் சறுக்கி விழாமல் நடுவில் நடந்து செல்வது மிகவும் கடினமாகவே இருந்தது. பள்ளத்தாக்கின் மைய பகுதியில் நரகத்தின் வாசல் இருந்தது. அதிலிருந்து நெருப்பும் புகையும் புறப்பட்டு வந்தது. கர்ண கடூரமான சத்தங்களும் கேட்டன. கிறிஸ்தியான் தனது பட்டயத்தை உரையில் போட்டுவிட்டு ஒரு புதிய ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டான். ஜபமே அந்த புதிய ஆயுதம். எபேசியர் 6:18. ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று தொடர்ந்து ஜபம் செய்தான். துஷ்ட மிருகங்கள் அவனை நெருங்கி வந்தன. ஆண்டவருடைய வல்லமையால் நான் தொடர்ந்து நடப்பேன் என்று விசுவாசத்தோடு சத்தமிட்டான் அவன். அந்த மிருகங்கள் விலகி ஓடி போயின. இருள் விலகி காலையில் வெளிச்சம் வந்தவுடன் கிறிஸ்தியான் தான் வந்த பாதையை திரும்பி பார்த்தான். ஆபத்துகளுக்கு மத்தியில் மிகவும் குறுகலான பாதையில் தன்னை பத்திரமாக வழிநடத்திய ஆண்டவரை துதித்தான். பள்ளத்தாக்கிலிருந்து ஒரு குன்று பகுதியை அடைந்தான் கிறிஸ்தியான். மேடான இடத்திலிருந்து சுற்றிலும் பார்த்தான். அப்போது சற்று தொலைவில் உண்மையானவன் நடந்து செல்வதை கண்டான். உண்மையானவனே, கொஞ்சம் நில், நானும் உன் கூட வருகிறேன் என்று குரல் கொடுத்தான் கிறிஸ்தியான். என்னால் நிற்க முடியாது, பழி வாங்குகிறவர்கள் என்னை தொடர்ந்து வருகிறார்கள் என்று கூறிய உண்மையானவன் நிற்காமல் சென்றான். இதை கண்ட கிறிஸ்தியான் அவனை எப்படியாவது பிடித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவன் பின்னால் வேகமாக ஓடினான். ஓடி சென்ற அவன் உண்மையானவனை சுலபமாக தாண்டிவிட்டான். தன்னுடைய வேகத்தை எண்ணி பெருமைப்பட்டவன் பாதையை கவனிக்கவில்லை. கால் தடுக்கி கீழே விழுந்து விட்டான். உண்மையானவன் ஓடி வந்து அவனை தூக்கிவிட்டான். இருவருமாக பேசிக்கொண்டே நடந்து சென்றார்கள். கிறிஸ்தியான் வழியில் தான் பெற்ற அனுபவங்கள் எல்லாவற்றையும் உண்மையானவனுக்கு விவரித்து கூறினான்.